நெத்துவர ஏமாலி ஏமாலி ஏமாலி நெத்துவர ஏமாலி ஏமாலி ஏமாலி இன்று முதல் போராளி போராளி போராளி போராளி போராளி போராளி இன்று முதல் ஏழ்மையை ஒழிக்கவே சூறையாடினாய், மானம் விற்று எதை வாங்கினாய், எதிர்காலத்தை சூறையாடினாய்.